ரங்கநாதத்ராத்மவித்யாலயம் ஸ்ரீமன்னோந்தரலட்சுமணாரிதநாத்ராத்மகுயாசரம் பிரம்மதந்திரஸ்வதந்திராஹர்யம் பசாம ஸ்வாத்மசம்பரம் வேதாந்த தேசிக யதீந்திர கடாட்சலப்த த்ரையந்த சாரமலவத்ய குணம் புதாஹக்ரியம் நாராயணாத்ய திதுரிய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதி சேகரமாஸ்ரயாமஹ யஸ்ய வாவ்ருத்தி பர்யந்தா யதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ விஷுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ராரண பத்த தேஹிக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபதே தபாயை நமஹ. ஆஸ்திக அன்பர்கள் எல்லோருக்கும் அடியேனுடைய பிரணாமங்கள். இத்திராஜ சப்தத்தில நாம் இன்று 6வது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி தேசிகன் உயிர் கொண்டாரை ஸ்தோத்திரம் செய்கிறார். நம்முடைய குரு பரம்பரையில ஆச்சாரிய சார்வபௌமரான நாதமுனிகளுக்கு பிறகு அவதரித்தவர் சுவாமி உயிர் கொண்டார். நமஸ்யாம் அரவிந்தாட்சம் நாதபாவே வ்யவஸ்திதம் சுத்த சத்வமயம் சௌரே அவதாரமிவா பரம் நமஸ்யாம் அரவிந்தாட்சம் நாதபாவே வ்யவஸ்திதம் சுத்த சத்வமயம் சௌரே அவதாரமிவா பரம் நாதபாவே வ்யவஸ்திதம். நாதமுனியினுடைய அபிப்பிராயத்தில் எப்பொழுதும் இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவரை நமஸ்யாமி வணங்குகின்றேன். நாதபாவே வியவஸ்திதம் சுத்தசத்துவமயம் சௌரேகே அப்பரம் அவதாரம் இவ ஸ்திதம் சுத்த சத்துவமயம் குணங்கள் மூன்று சத்துவம் ரஜஸ் தமஸ் என்று குணங்கள் மூன்று எப்பொழுதும் சத்துவகுணங்கள் சத்துவகுணமானது அதிகமாக இருக்கக்கூடியதான ஒரு சுவாமி சுத்த சத்துவம். ரஜோகுணமோ தமோகுணமோ இவரிடத்துல இருக்கவே இருக்காது, கேவல சத்துவகுணம் மட்டும்தான் இருக்கும். அப்பறம் அவதாரமிவ அஸ்தித்தம் வேற ஒரு அவதாரம் போல இருக்கக்கூடியவர் புண்டரீகாட்சன் என்ற திருநாமத்தை உடைய உயர் கொண்டார். இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி தேசிகன் புண்டரீகாட்சனாக இருக்கக்கூடியதான உயர்கொண்டாரையும் ஸ்தோத்திரம் செய்கிறார். எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணனையும் ஸ்தோத்திரம் செய்கிறார். கண்ணனுக்கும் ஸ்லேடையாக இருக்கக்கூடியதான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். ரெண்டு பேருக்குமே அர்த்தம் பொருந்தா போல இருக்கும். நாதபாவே வியவஸ்திதம் சுத்த சத்துவமயம் அரவிந்தாட்சம் இப்படி எல்லாம் பதப்பிரயோகங்கள் இருக்கிறபடியினால அப்ராக்கிருதமான சுத்த சத்துவமயமான திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவரான அலர்ந்த தாமரை புஷ்பம் போன்ற திருக்கங்களை உடையவரான பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லப்படக்கூடியதான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் நாதமுனிகளை வணங்கிய பிறகு தத்பிராப்த சர்வார்த்த ஸ்ரீராம மிஸ்ர சுவாமினா வேதாந்தார்த்த உபதேஷ்டாரம் ஸ்ரீ புண்டரீகாட்ச சுவாமினம் நமஸ்யதி. அதாவது நாதமுனிகளை வந்தனம் செய்த பிறகு நாதமுனிகளிடத்துல சர்வார்த்த கிரகணம் பண்ணவரான அவருடைய பாவஜர் மருமான் சத்வோத்தராய இருக்கக்கூடியதான மணக்கால் நம்பிக்கு வேதாந்த உபதேஷ்டாவாக இருக்கக்கூடியதான உயக்கொண்டாரை ஸ்தோத்திரம் செய்கிறார் சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்லப்படுறது. உயக்கொண்டார் எம்பெருமான் கண்ணனுடைய அவதாரம் போலவே இருக்கிறார் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயம். இந்த இடத்துல நாதபாவே வியவஸ்திதம் அப்படின்னு சொன்னார். நாதசிய பாவா தஸ்மின் இல்லைன்னா நாதத்வே அப்படின்னு வச்சுக்கலாம். ராஜத்துவ விஷயா ஏன்னா எம்பெருமான் கண்ணன் எப்படி யயாதியினுடைய சாபத்தினால யாதவாளுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியதான தன்மையானது கிடையாதோ அந்த வியவஸ்தை அழிக்காமல் கம்சனை வதம் பண்ணி உக்ரசேனருக்கு நாதத்துவத்தை கொடுத்தார். அப்போ எம்பெருமான் கண்ணன் எப்படி தான் ராஜாவாக ஆகாமல் உக்ரசேனரை ராஜாவாக ஆக்கினாரோ அதுபோல நாதசிய பாவே நாதசிய நாதமுனியினுடைய பாவே அபிப்பிராயத்துல வியவஸ்திதமா இருந்தார். அவர் என்ன சொன்னாரோ அதன்படி நடந்தார். தான் தனியாக தன்னுடைய புத்தியை கல்பித்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல. அவர்தான் எல்லாமே பாவஜேன கிருதஜேன தர்மஜேனச்ச லக்ஷ்மணா அப்படின்னு லக்ஷ்மணன் விஷயத்துல சொல்லப்படுறது ராமாயணத்துல. எம்பெருமானுடைய பாவத்தை அறிந்து கைங்கரியம் பண்ணக்கூடியவன் லக்ஷ்மணன். அதுபோல நாதமுனிகளுடைய அபிப்பிராயத்தை அறிந்து அதன்படி கைங்கரியங்களை செய்யக்கூடியவன் பெருமாள் கண்ணன். அவர்களுடைய பூர்வாச்சாரியர்களுடைய அபிப்பிராயத்தை அறிந்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணார். எப்படின்னா தான் அமர வேண்டிய பதவியில எம்பெருமானாக இருந்தாலும் அவர் அந்த பதவியை வகிக்காமல் அவருக்கு மூதாதையர்களாக இருக்கக்கூடியதான உக்ரசேனர் போன்றோர்களை ராஜாவாக நில கம்சன வதம் பண்ணது பெருமாள். தானே பதவியில் உட்கார்ந்திருக்கலாம், ஆனா அப்படி பண்ணல. மற்றவர்களை அவரை வைத்து அழகு பார்த்தான். அந்த மாதிரி உரிய கொண்டாரும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார். ஆச்சாரியருடைய கைங்கரியத்தில் அவ்வளவு ஒரு ஈடுபாடு இருக்கு. இவருடைய வம்சத்துல வந்த ஆளவந்தாருக்கு ருச்சி பிறந்த பொழுது வேதாந்தார்த்த விஷயங்கள்ல ருச்சி பிறந்த பொழுது நாதமுனிகள் என்ன பண்றார், தன்னுடைய சிஷ்யர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்துல சில விஷயங்களை சொல்லி வைத்து செல்கிறார். அதன்படிக்கு சுவாமி உய்யக்கொண்டாரோ ஆளவந்தார சம்பிரதாயத்துல அழைத்துக் கொண்டு வருவதில் ஒரு உத்வேகத்தோடு இருக்கார். அப்ப வேதாந்தார்த்த உபதேசம் ஆளவந்தாருக்கு பண்ணணும் அப்படின்றது நாட்டமொழிகளுடைய அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயத்தை செவ்வனே செய்து முடித்தவர் மணக்கால் நம்பி. மணக்கால் நம்பிக்கு தூண்டுதலாக இந்த விஷயத்துல இரு தூண்டுதலாக இருந்தவர் சுவாமி உய்யக்கொண்டார். இந்த சுவாமி திருவள்ளரையில, திருவள்ளரைன்னு திவ்யதேசம், அந்த திவ்யதேசத்துல 827 ஆண்டு ஜெயசேனருடைய அம்சமாக முன்குடுமி அந்தனர் வம்சம், பூர்வசிகா வம்சம்னு சொல்லுவான், பராபவ வருஷம் சித்திர மாசம் கார்த்திக நட்சத்திரத்துல சுக்ல பிரதம புதன்கிழமையில அவதரித்தார் அப்படின்னு பெரியோர்கள் தங்களுடைய வியாக்கியானங்கள்ல தெரிவிக்கிறார்கள். அவருக்கு புண்டரீகாட்சன் அப்படின்னு திருநாமம். நாதமொழிகளிடத்துல மந்திரார்த்தங்களை அறிந்தார், 4000 திவ்ய பிரபந்தங்களை அறிந்தார், விசேஷமாக உபதேசம் பெற்றவர். அவருக்கு சீடர்கள் 5 பேர்னு குரு பரம்பராசாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவருடைய சரித்திரமே ரொம்ப அழகா இருக்கும். ஒரு சமயம் நாட்டமுனிகள் தன்னுடைய மனைவியான அரவிந்தப்பாவை என்கின்ற திருநாமம் உடையவளை அவருடைய பிறந்த ஆத்துக்கு அனுப்பினார். கூட துணைக்காக தன்னுடைய சிஷ்யனாக இருக்கக்கூடிய புண்டரீகாட்சனையும் அனுப்பினார். அந்த அரவிந்தப்பாவையினுடைய தாயார் வங்கிபுரத்து ஆட்சி அவள் என்ன பண்ணா அப்படின்னா, இந்த சுவாமிய சரியாக கவனிக்காமல் தன்னுடைய பரிஜனங்கள் தன்னை சேர்ந்தவா மூலமாக பழைய சாதம் இவருக்கு கொடுத்தா. பழைய சாதத்தை அதுலயும் எங்க உட்கார வச்சு போட்டா அப்படின்னால், வீட்டினுடைய முற்றத்துல அமர வைத்து பழைய சாதத்தை சாப்பிட சொல்லி கொடுத்தா. ஒருவேளை இவர் பூர்வசிகரா இருக்கிற காரணத்தினால கூட இருக்கலாம், அவர் அந்த வங்கிபுரத்து ஆட்சியினுடைய அபிப்பிராயம். சாத்த பிறகு இவர் நாட்டமுனிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போயிட்டார். உடனே நாட்டமுனிகள் தன்னுடைய யோக மகிமையினால நடந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு புண்டரீகாட்சனிடத்துல கேட்கிறார், இந்த மாதிரி நடந்துருத்தே, நான் என்ன அபச்சாரம் பட்டேன் தெரியலையே, தேவரிடத்துல அடியேன் அபச்சாரப்பட்டுட்டேன், இப்பேற்பட்டவர் தேவர், ஏதோ தப்பு நடந்து போச்சே அப்படின்னு சொல்லும் பொழுது புண்டரீகாட்சன் ரொம்ப சந்தோஷத்தோட உள்ளம் மகிழ்ந்தவராக ரொம்ப அழகான விஷயத்தை தெரிவித்தார். நாதமுனிகள் வருத்தப்பட்ட உடனே எதுக்காக வருத்தப்படணும், ஆச்சாரியனை சேர்ந்தவர்கள் ஆச்சாரிய சமானமா இருக்கக்கூடியவர்கள் தான். அதனாலதான் நம்ம சித்தாந்தத்துல ஆச்சாரியனுடைய பூர்வாசிரமத்து புத்திரர்களை ஆச்சாரியனாகவே பாவிக்கிறோம். ஆச்சாரியனை சேர்ந்தவர்களுடைய அண்ணம் பரமபோக்கியமானது. தமிழ்ல ஒரு அழகா சொல்றான், போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே அப்படின்னு இருக்கு. சம்ஸ்கிருதத்துல இருக்கு ததுச்சிஷ்டம் சுபாவனம் அப்படின்னு இருக்கு. கலக்கம் இல்லாத தண்ணீரில் இட்ட நல்லதோர் சோற்றை புஷித்து பரமபாக்கியம் பெற்றேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டவுடனே ராத்தமுனிகள் ரொம்ப சந்தோஷம் அடைந்து உய்ய கொண்டீரே அப்படின்னாராம். நம்மை உய்ய கொண்டீரே. அதிலிருந்து புண்டரீகாட்சனாக இருக்கக்கூடிய இவர் உய்ய கொண்டாராக ஆனார் அப்படின்னு சரித்திரம் சொல்லப்படும். கண்ணன் தாமரை மலர் போன்ற ஒரு அழகான திருக்கண்களை உடையவன் தெரியும். ராமாயணத்துல கூட வருது ராமோ ராஜீவலோச்சனா அப்படின்னு சொல்லப்படுறது. உய கொண்டாரும் அப்படிதான் புண்டரீகாட்சன். நாதபாவே வியவஸ்திதம் அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே பார்த்தோம் கண்ணன் விஷயமாக முடிஞ்சால் இவர் அரசனா ஆயிருக்கலாம். பகவத் அவதாரமா இருக்கிற வழிகள் யாரும் மறுத்து பேச போறதில்லை. ஆனா யயாத்தியினுடைய சாபத்துக்கு மதிப்பளித்தவராக அவர் ராஜாவாக ஆகக்கூடிய தன்மையை கட்டுப்படுத்திக் கொண்டு உக்ரசேனருக்கு சிம்மாசனத்தை அளித்தார். உய்ய கொண்டார் அப்படிதான் நாத்தமுனிகளுடைய கட்டளைப்படியே நடந்து கொண்டார். கிருஷ்ணன் புண்டரீகாட்சன், அதே மாதிரி இவரும் புண்டரீகாட்சர். கிருஷ்ணன் நாதபாவே வியவஸ்திதன், இவரும் நாதபாவே வியவஸ்திதனா இருந்தார். கேவல சத்துவகுணம் மட்டுமே நிரம்ப பெற்றவர் எம்பெருமான் கண்ணன், இவரும் சுத்த சத்துமயனாகவே இருந்தார். அதனால உய்ய கொண்டார சௌரிராஜனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய மற்றொரு அவதாரம் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான தவறும் இல்லை என்பதாக சுவாமி தேசிகன் உய்ய கொண்டாரை ஸ்தோத்திரம் செய்கிறார். இந்த ஸ்லோகத்தின் மூலமாக கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.